ஸ்ரீமதே பராங்குஷமுனையே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நம சபாயை பராங்குஷாஷ்டகம் என்கிற ஸ்துதியினுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்து வருகின்றோம். பராங்குஷ முனி பராங்குஷாகுவார் அல்லது நம்மாகுவார் ஷடகோபர் ஷடாரி, அவரை பற்றி ஒரு ஸ்துதி. இந்த ஸ்துதியில 9 பத்தியங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம், 8 பத்தியங்களும் இருக்குன்னு பார்க்கிறோம், ஒன்று வந்து கூட இருக்கு சில இடங்களில். இந்த 8 பத்தியங்கள் நம்ம பார்க்கச்சே யார் யாரெல்லாம் சாதித்தார்கள் இந்த பத்தியத்தை அப்படின்னு கேட்டா, முதல் 2 பத்தியம் திரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் எத்துன்னு தொடங்கக்கூடிய பத்தியமும், பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்தன் கூடிய 2 பதங்கள் 2 பத்தியங்களையும் சுவாமி கூற தகவான் அவர் சாதித்தார். அவருடைய திருக்குமாரர் ரிஷிம் ஜுஷாமகே எத்கோ சஹசிரம் அபகந்தின்ற 2 பத்தியங்களை அவர் சாதித்துள்ளார். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பத்தியங்களை பார்த்தோமேனால், அது பூர்வாச்சாரியர்கள் பாடிய முக்தகம்னு தெரிகிறது, அதற்கு மேல ஆராய்ச்சி பண்ண பார்த்தா தான் தெரியும் நம்ம யார் பாடினான்னு சொல்லிட்டு. அந்த கடைசி ஸ்லோகம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகமானது ஸ்ரீ ஜீயர் நாயனார் என்கிற ஆச்சாரியர் அவர் சாதித்தருளியது. இந்த தொகுப்பு தான் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம். அப்படியே எனக்கு பெரிய பாக்கியம், மந்த மதி வைத்துக்கொண்டு இந்த பராங்குஷாஷ்டத்துக்கு பராங்குஷர் எப்படிப்பட்டவர், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்புன்னு மனபாள மன்னர்கள் சாதிக்கிறார். அப்படி ஒப்பில்லாத ஆழ்வார், அவருடைய திருவடி இணையும் ஒப்பில்லாதது. அவரை பற்றி இருக்கக்கூடிய ஸ்துதிக்கு அர்த்தம் சொல்லுவது விஞ்ஞாபிப்பது என்பது பெரிய மகத்தான காரியம். அந்த காரியத்தை அடியன் பண்ணலாமன்னு கேட்டால், அது பகவானுடைய ஆஜ்ஞை பாகவத ரூபமாக அது நமக்கு வருது, வந்தால் நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இதை பண்ணுன்னு சொன்னால் அவனே பகவானே பண்ணி வைப்பான்ற நம்பிக்கை நம்ம விசுவாசம் நமக்கு போகணும். நம்மளோட மந்த மத்தியை கொண்டு மச்சக்தி மாத்திர கடனே கிமிகாசி சக்கியம்னு தேசிகன் சாதிக்கிற மாதிரி சுவாமி வீரவள்ளி ரகுநாதாச்சார் அவர் அடியை நியமித்தார். இந்த மாதிரி இந்த பராங்குஷாஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு உடனே ஆழ்வார் மேலேயே அந்த பாரத்தை போட்டுட்டு, பூர்வாச்சாரியர்கள் மேலே பாரத்தை போட்டுட்டு, அடியனுடைய ஆச்சாரியர்கள் இப்போ வர்த்தமான ஆச்சாரியர்கள் மேலே இந்த பாரத்தை போட்டுட்டு இந்த சாகசமான காரியத்தில் அடியன் எப்படி நுழைஞ்சிட்டேன், நுழைஞ்சி இன்றைய தினம் அது பூர்த்தியாக போகிறது. 9 பத்தியம் ஆழ்வாருடைய பிரபாவம் ரொம்ப பெருசு. அந்த பிரபாவத்தெல்லாம் நம்ம வார்த்தைகளில் சொல்லி இது பண்ண முடியாது, இருந்தாலும் அதை ஸ்மரிச்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பத்தியங்கள், அந்த பத்தியங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மூலமாக நாம் அந்த பிரபாவத்தை ஸ்மரித்து கொள்ளலாம். ஏன்னா அனுபவத்துக்கு எல்லையே கிடையாது, அது அழிவார் அழகாக நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய அது சித்திக்கும். அப்படி பார்க்கச்சே இந்த கடைசி பத்தியம் நம ஜனஸ்ய சித்த பித்தி பக்தி சித்திர தூளிகா பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா ஹட்டா துனோத்து மே தமஹா நமஜ்ஜனஸ்ய சித்த பித்தி பக்தி சித்திர தூளிகா பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரணா பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா ஷடா துனோத்து மே தமஹா. ரொம்ப அழகான ஒரு பத்தியம் இந்த இந்த இது இருக்கணும் மீட்டர் சந்தஸ், ரொம்ப உற்சாகமாக சொல்லலாம். அது சுவாமி தேசிகன் அவருடைய சூக்திகளில் அதை கையாண்டிருக்கார். பிரசித்தமான இந்த இத்தர தேவதைகளை பற்றி எதுவும் இருக்குது பார்க்கச்சே, கணேச பஞ்சரத்தம் சொல்கிற பிறகும் அதெல்லாம் அந்த டியூன் தான், உதாகரா தமோதகம்னு அதை ஸ்மரிச்சிக்கிறதுக்காக அந்த டியூன் நம ஜனஸ்ய சித்த பித்தி பக்தி சித்திர தூளிகா அப்படி போடுறது. சரி அர்த்தத்தை பார்க்கலாம். மே தமஹா துனோத்து, என்னுடைய தமஸ், என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கட்டும், என்னுடைய அடியனுடைய அஜ்ஞானத்தை போக்கட்டும். இதை முதல்ல விஞ்ஞாபிச்சிடும் உள்ளது, இருந்த அஜ்ஞானமும் போய் நான் நல்லா சொல்லியிருக்கலாம். சரி என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கட்டும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை. இப்ப எது போக்கட்டும் சொன்னா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா ஹட்டா துனோத்து மேதமஹா, ஷடாரி ஆழ்வார் இருக்கின்றார்னா ஆழ்வாருடைய அந்த முத்திரை, ஞான முத்திரை இருக்கும்னா உபதேச முத்திரைன்னு சொல்றோம், ஞான முத்திரை உபதேச முத்திரைன்னு சொல்றோம். அவருடைய திருக்கமலம், அதாவது கை கமலம், ஆழ்வார் பகவானை பத்தி ஸ்துதி பண்ணச்சு, தாமரை எல்லாமே தாமரைன்ற, எல்லாமே தாமரைக்கு ஒப்பிடுற பகவான. அது மாதிரி ஆழ்வாருடைய திருவடியினையும் அவருடைய திருக்கை எல்லாம் நமக்கு தாமரை தான். அந்த திருக்கையில அந்த வலது கையில் நாம் என்ன பார்க்கிறோம், உபதேச முத்திரையை பார்க்கிறோம். உபதேச முத்திரை மூலமா ஞானம் அடைந்து அதை தரிசிப்பதன் மூலமாக நாம் ஞானம் அடைந்து நம்முடைய அஞ்ஞானம் என்கிற இருளானது போக வேண்டும். அக இருள் அர்த்தம் இதில் தமகான்னு சொன்னா வெள்ள இருக்கக்கூடிய புற இருள் மட்டுமல்ல, இது அக இருள் தான் முக்கியமா. அக இருள் போயிடுத்துனா இந்த பிரபஞ்சம் நமக்கு இருட்டாயிடும், நமக்கு அது ஒன்றும் லட்சியம் இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி நம்மளுடைய இது இருக்கும். அதனால அந்த கைத்தல முத்திரையானது, அந்த உபதேச முத்திரையானது நம்முடைய இந்த அடியனுடைய சொன்ன எல்லாருக்கும் தான் அர்த்தம். ஹடாத்து தமகா துனோத்து, ஹடம் ஹட்டம்னா பலம், பலம் அர்த்தம். அடம் பிடிக்கிறான் தமிழ்ல சொல்றாங்க, அடம் பிடிக்கிறான்னா ஹட யோகம்னே உண்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு நிர்பந்திச்சுன்னு பண்ணக்கூடிய விஷயம் அது. பலவத்து பை ஃபோர்ஸ்னு அர்த்தம், என்னுடைய தமத்தைன்னா அவ்வளோ இருக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தமஸ் இருளானது அவ்வளவு இருக்கிறதுனால ஹட்டாத்து மே தமகா துனோத்து. எப்படிப்பட்ட அந்த அஸ்த முத்ரிகா, முத்ரா முத்ரிகா, அதெல்லாம் அந்த கப்ரத்தையும் போட்டு அதை மாற்றலாம், அது ஸ்ரீலிங்கத்துக்கு அந்த மாதிரி அதை இது பண்ண முடியும், அதை வந்து பரிவர்த்தனை பண்ண முடியும். சம்ஸ்கிருதத்தில் பிரத்யங்கள் வச்சுண்டு நம்ம வேண்டிய ரூபத்துக்கு மாற்றிக்கலாம். ஆசந்தகன்னு சொன்னால் புல்லிங்கத்தில் சேர், ஆசந்திக்கா அப்படின்னா அது ஸ்ரீலிங்கத்தில் போயிடும். அது மாதிரி சரி அது இருக்கட்டும். நமஜனஸ்து சித்த பித்தி பக்தி சித்திர தூலிகா, அவருடைய கை இருக்கணும், அந்த திருக்கை இருக்கணும், அந்த அந்த முத்திரையே ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கான், ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது. அந்த ப்ரஷ் என்ன பண்ணணும் கேட்டால் சித்திரம் வரையும், ரொம்ப அழகான சித்திரங்கள்லாம் அந்த ப்ரஷ்ஷானது வரையும். என்ன சித்திரம் இப்போ தேவைன்னு பக்தி சித்திரம், பக்திக்கு ஒரு ரூபம் இருக்குமே ஆனால் அது அழகாக நம்முடைய சித்த பித்தி, பித்தினா சுவர், சித்தமே ஒரு பித்தி, நம்முடைய மனம் அல்லது அந்த கரணம் இருக்கணும் அதை சுவராக பாவித்து கொண்டு அந்த சுவற்றில் பகவானுடைய பக்தி ஆச்சாரிய பக்தியை அப்படியே வரைந்து விடுவார். அப்போ சுவரே தெரியாது, ஃபுல்லாகவே என்ன சித்திரமாக இருக்கும் இல்லையா. அந்த மரத்தை மறைத்தது மாமத யானின்ற மாதிரி, அப்போ மனசுன்றதே இப்போ பேக்ரவுண்டில் இல்லாமல் போயிடுது, ஏன்னா அது முழுக்க பக்தி நிறைந்திருது. அப்போ அந்த மனசானது இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறத காட்டிலும் லௌகிக விஷயங்களில் அது இயங்காமல் போயிடுது, ஏன்னா பூர்த்தியாக இட்ஸ் ஃபில்டு பக்தி. எதனாலும் கேட்டால் ஆழ்வார் தம்முடைய திருக்கரங்கள்னால அப்படி அந்த முதலினால ஒரு தூளிக்கா ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு பண்ணிட்டார். யாருக்குன்னு கேட்டால் நம ஜனசிய, நமத்து ஜனசிய, அவரை வணங்கக்கூடியவர்களுக்கு, அவரை அந்த கௌரவத்தோடு கூட அவரை பாவித்து அவரை பிரார்த்திக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு, அவருடைய அந்த மனசு, மனசே சுவர், அந்த சுவற்றில் பக்தி என்கிற சித்திரத்தை வரையக்கூடியவர் அல்லது வரையக்கூடிய அந்த ஞானமுத்திரை உபதேச முத்திரை. அப்புறம் பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா, நரேந்திரன் சொன்னா ராஜான்ற அர்த்தம் இருந்தா கூட நரேந்திரன் அர்த்தத்துக்கு மட்டும் இல்ல, விஷ வைத்தியனா. அந்த விஷ வைத்தியன் என்ன பண்ணுவான் கேட்டா மந்திரம் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பான், யந்திரம் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பான், அதை கொண்டு என்ன பண்ணுவான் விஷத்தை நீக்குவான். ஆனா இவர் இந்த அஸ்த முத்திரிக்கா இருக்கே, பவ அஹி வீரிய பஞ்சனே, பவம்னா சம்சாரம், அகின பாம்பு, அதனுடைய வீரியத்தை பஞ்சனம் பண்றதுன்னா அதை நாசமாக்குறது. பிரபஞ்சன சுத்தன்னு பார்த்தோம், பிரபஞ்சனன் வாயு பகவானுக்கு பேர், எல்லாத்தையும் உடைச்சிருவார் அவருடைய ஃபோர்ஸ்னால. அதனால பஞ்சனேனா அதை சுக்குநூறாக, சுக்குநூறாக ஆக்குவதில் நரேந்திர மந்திர யந்திரனா, ஒரு பாம்பாட்டி இருக்கான் அல்லது விஷ முறிவை ஏற்படுத்தக்கூடிய இருக்கான் விஷ வைத்தியன், அவனுடைய மந்திர அப்புறம் அந்த பிரயோகத்துக்கு வச்சிருக்கக்கூடிய தந்திரம் யந்திரம் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவருடைய அந்த ஹஸ்த முத்ரிகா, அவ்வளவு அது பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அப்புறம் பிரபன்ன லோக கைரவ பிரசன்னச்சாரு சந்திரிகா, இந்த கைரவ புஷ்பம், கைத்தவ கைரவ சொல்லுவோம். கைரவம்னா அந்த ஆம்பல் மலர்கள்னு வச்சுப்போம். பிரபன்ன லோக கைரவ, லோகன ஜனங்கள், பிரபன்னர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள்லாம் அந்த ஆம்பல் பூ மாதிரி. அந்த ஆம்பல் வந்து ஆண்டாள் படுற மாதிரி ஆம்பல் வாய் கும்பின்னு சொல்லறோம். அது மாதிரி உங்கள் புழக்கடை தோட்டத்துள் வாவியில் ஆம்பல் வாய் கும்பினகான்னு சொல்றார். அது பொழுது விடிந்து விட்டதற்கு அடையாளம். ஆனா இங்க இவர் சந்திரனாக இருந்து கொண்டு இந்த ஆம்பல் மலர்களை எல்லாம் விகசிப்பிக்க வல்லவர், அதாவது இவருடைய முதிரையானது அது அதனுடைய பிரபாவத்தினால் இந்த பிரபன்ன ஜனங்கள் எல்லாம் ஆம்பல் மலர்கள் மாதிரி அவர்களுக்கு பிரியமான இந்த சந்திரன் இந்த அஸ்த முத்திரிக்கா வந்தவுடனே அவர்கள்லாம் ஒரு மலர்ச்சி, ஒரு ஞான விகாசத்தை அடைகின்றனர் அர்த்தம். அழ்வாருடைய திருக்கமல திருக்கை கமல அந்த முத்திரை இருக்கணும், அது அகவிரல் அகவிரல்லாம் போக்கிடுறது. இப்ப அக இருள்லாம் போயிட்டு வச்சுக்கோங்கோ, சொரூபேன திஷ்டத்தின்னு சொல்லுவா, அதாவது சொரூப ஆவிர்வாகம் மாறுது. ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சொரூபம் என்னது ஞான சொரூபம், அது பிரகாசமா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலவை பார்த்தே இந்த ஆம்பல் மலர்கள் எல்லாம் மலர்ந்து பிரகாசமாக இருக்கின்றன தாற்பயம். அப்படிப்பட்ட அந்த ஹஸ்த முத்ரிகா ஹட்டாத்து துனோத்து மேதமஹா ஷட்டாரி ஹஸ்த முத்ரிகா, அந்த ஷட்டாரி பகவானுடைய அந்த ஆழ்வாருடைய அந்த கை முத்திரை, ஞான முத்திரை அல்லது உபதேச முத்திரையானது அடியனுடைய அஞ்ஞானம் என்கிற இருளை போக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இந்த கடைசியில. இது வந்து சில கோவில்களில் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் வாசிப்பார்கள்னு கொடுத்துருக்கா, குறிப்பு கொடுத்துருக்கா, அதை நம்ம பார்த்தோம். பகுலாலங்கிருதம் ஸ்ரீமத் சடகோபத்வயம் பார்த்தோம்னோ, எட்டாவது பத்தியமாக பார்த்தோம். அஸ்மத் குலதனம் போக்கியமஸ்து மே மூர்தினி பூஷணம், அதை அந்த சென்னைக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும்னு இந்த பிரார்த்தனையை சில கோவில்களில் விண்ணப்பிக்கிறாலாம், அது தனியாக வச்சுட்டு இருக்காப்புல இருக்கு. இது நம்ம சேர்த்தே பார்த்துட்டோம். இத்தோடு இந்த பராங்குஷ அஷ்டகம் என்கிற ஸ்துதி நிறைவடைகிறது, அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் சமாப்தம். ஸ்ரீமதே பராங்குஷமுனையே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த தேசிகாய நமஹ. அடியன் அனைவருக்கும் தன்யவாதங்கள். இதை கேட்டவர்களுக்கெல்லாம் அடியனுடைய கிருதஜ்ஞதை. தோஷம் கண்டிப்பாக இருக்கும், அது அனிவாரியம். அதை பொருட்படுத்தாது ஏதோ குணங்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டுமாறு பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். தாசன் டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன், தன்யவாதங்கள்.